தலைப்பு மோடி. மோடி வித்தைகள் போலி வித்தைகளடா, மோடி வித்தைகள் அழிவின் வித்துக்களடா, மோடி வித்தைகளால் மூடி மறைக்கிறார்களடா, மோடி வித்தைகளால் மொத்தத்தையும் இழந்தோமடா, மோடி வித்தைகள் மாயமாகி போகுமடா, மோசடி வித்தைகளே மோடி வித்தைகளடா.